சாய்வதே இல்லை, சுட நான் தான் தலை சாய்வதே இல்லை. ஒரு துணை இல்லாதது வெண்மை துயில் கொள்ளாதது உண்மை தூக்கம் கெட்டுதான் கண்ணும் தேடும் சில்லை.